श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां भयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रानुनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे लक्ष्मीहयग्रीवं पुरो मे मार्गदर्शकं येनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान्मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पा ते पदमनुसराम्यहम् पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यम् अहं सदा कुलीनं धीषुशीलादि विग्रहं शुद्धवैदिकम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगनं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सत्पस्थं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि सीरुण्डुदूपुल् दुर्वेङ्गडमुडयान् पारुण्यचन्दपळ्मुय्युल् ऊर्ण्डदानेमयादो தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்பூமலம் வாழ்வு சிறார்து பிள்ளையந்தாது என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாழ்நை கீழ்மொழிந்தான் நேரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலகுயவே சிறாகிய வரதாரியன் பாதும் துணை நமக்கே நமசபாய் அடியன் டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன் ஸ்ரீமான் ஸ்ரீவத்சன் சுந்தரராஜன் சுவாமி அவரால் அடியன் நியமிக்கப்பட்டுள்ளேன். அடியனுக்கு எந்த அருகத்தையும் இல்லை, பாண்டித்தமும் இல்லை, தமிழில் வேற எதிலே பாண்டித்தம் இருக்காருன்னா கேட்டால் அதுவும் இல்லை தான், தமிழில் சுத்தராம் இல்லை. ஒருவேளை அது கிடைக்கட்டும்னு சொல்லி திருமால் சங்கல்பமான தெரியல. பிள்ளை அந்தாதியிலேருந்து சுவாமி தேசிகனை பற்றி ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும், உபன்யாசம் பண்ணணும்னு அந்த சுவாமி அடியனை நியமிச்சிருக்கார். என்ன தெரியறதோ அடியை விஜயாபிக்கிறேன். ஆச்சாரிய கிருப்பை எந்த அளவுக்கு உள்ள பூந்து சொல்ல வைக்கிறதோ அடிய அந்த முயற்சியை பண்றேன். தோஷத்தெல்லாம் பொறுத்துக்கணும். பாகவதா முதல்ல சுவாமி தேசிகனை பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம். சுவாமி தேசிகனை பத்தி அடியன் ஒன்றும் விசேஷமா விஜாபிச்சு உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதந்திர ஸ்வதந்திர கவிதார்க்கு கேசரி, கவிதார்க்கு சிம்மம், நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நாம இந்த தோன்றிருக்கக்கூடிய குலத்தில் நமக்கு பெரிய வழிகாட்டியாக சுவாமி நமக்கு முன்பே தோன்றி பல கிரந்தங்களை சாதித்திருக்கிறார். கிரந்தங்கள்லாம் நிறைய துறையில், அதாவது ஒரு ஒருத்தர் வந்து சாமான்யமா ஒரு வித்தியில அதிகாரியா இருக்கலாம். இப்போ வேதத்தை அத்தியனம் பண்றப்பா அதுல நிஷ்ணாத்தரா இருப்பா. வேதாந்தத்தை பத்தி கேட்டா அந்த அளவுக்கு காலக்ஷேபங்கள் சாதிக்கிறதுக்கு அவளுக்கு அந்த திறமை இல்லாம இருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் வேதாந்தத்துல நிஷ்ணாத்தரா இருப்பா, ஆனா வேதத்தை அத்தியனம் பண்றக்காளா இல்ல பண்ணி சரியா பண்ணலையா அந்த குறைபாடு அங்க தெரியும். பூர்த்தம் அதாவது இதம்பரமா வேதத்தை சொல்றவர்களோ அவளை போட்டிட முடியாது. சரி, வேதாந்தம் வாசிச்சிருப்பா, ரசனையே இருக்காது. ஒரு ஒரு ரெண்டு சுவாமி சம்ஸ்கிருதம் வாசிச்சிருக்கல, பத்து பத்திய எழுதி முடியுமா கேட்டா, ஐயோ அடியன் அதெல்லாம் பரிசிரமப்பட்டதில்லை, ஏதோ காலக்ஷேபம் சொல்லுவேன்னு சொல்லுவா. இல்ல சில பேர் நல்லா ரொம்ப நல்லா பத்தியம் எழுதுவா, அவளிடத்துல போய் இதை முன்ன சொன்ன ரெண்டு விஷயங்களை கேட்டா அடியனுக்கு அதெல்லாம் இல்லை இதுதான் ஏதோ கொஞ்சம் வரும்வா. சில பேர் உபன்யாசம் என்ன பண்ணுவா, உபன்யாசம் பண்றதுக்காக சுவாமி எல்லாத்தையும் வாசிச்சிருப்பாரோ அவர்கள் இதெல்லாம் இல்ல இல்ல சுவாமி அங்கங்க கேட்டது அவ்வளவுதான். சோ இப்படி நம்ம பார்த்தோம்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் வெறும் மென்டல் எக்ஸசைசஸ், பிசிக்கலா சில பேர் ஆர்ட் ஃபார்ம்ஸ் நல்லா வரும், வாதம் பண்றது சில பேர் நல்லா வரும், அதுவும் மென்டல் இதுல போயிடுது. இப்ப பிசிக்கல்ல பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஆர்ட் ஃபார்ம்ஸ் இல்லையா, ஸ்கல்ப்சர் பண்றது, நிர்மாணம் பண்றது, இப்படி பகவானுடைய அவதாரமாகவே பாவிக்கப்படுகின்ற வேதாந்த தேசிகன் அந்த ஆச்சாரிய புருஷர் நிறைய ஏகப்பட்ட கலைகள்ல அவருக்கு ஒரு அந்த ஒரு வித்வத் இருந்தது. கண்ணன் எடுத்திருக்கார் சுவாமி ஒரு போட்டிக்காக, சிற்பத்தை வடிச்சிருக்கார், எவ்வளவு கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார் அந்தந்த துறையில. சுபாஷித நீவின்னு ஒரு கிரந்தம். நாம வந்து இன்னைக்கு கண்டிப்பா சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு முயற்சியை நாம பண்ணணும், நாம முதல்ல எடுத்துக்கணும். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள், பொண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய திருப்பி பொண்ணாகட்டும் பொன் குழந்தையா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், எல்லாரும் சம்ஸ்கிருதம் கண்டிப்பா வாசிக்க வைக்கணும். எப்படி வேதத்தை அத்தியனம் பண்றது ஒரு கடன் ரிணமா இருக்கோ, அது மாதிரி இதுவும் வந்து நமக்கு இது ஒரு கடனா நம்ம பாவிச்சுட்டு சம்ஸ்கிருதத்தை வாசிக்கணும். எதுக்குன்னா, இந்த சுவாமியோட கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறதுக்கான ஒரு யோகியத்தை நமக்கு ஏற்படணும். இந்த சுவாமியை சொல்றதுனால உபலட்சணமா அதுக்கு முன்னாடி பாஷக்காரர்கள் எல்லாரும் நமக்கு பாவிச்சுக்கணும். பட் இப்ப விசேஷமா நம்முடைய குரு பரம்பரையில சுவாமியை நாம பாவிச்சு கொண்டாடுறோம். அதுவும் அவருடைய திருநட்சத்திர வைபவம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு அங்கமா இந்த உபன்யாசம். அதனால விசேஷமா நாம சுவாமியுடைய சீசுக்தி எல்லாம் வாசிக்கிறதுக்கு ஸ்தோத்திர பாடம் எடுத்துக்கணும். ஸ்தோத்திர பாடம் 28 ஸ்தோத்திர பாடம் ஒரு தொகுப்பு. அதை தவிர அங்கங்க ஸ்துதி இருக்கு. சததூஷணையில ஒரு ஸ்துதி, ஐகிரிவ ஸ்துதி இருக்கு, அங்கங்க ஸ்துதி பண்ணியிருக்கார். அவ்வளவு ஒரு மேதா விலாசம். சின்ன வயசுலேயே தன்னுடைய மாதுலர்னா தாய் மாமன், அவரிடத்துல என்ன ஒரு விசேஷம்னா, அடியன் இப்ப இந்த அரசாணை பலன்ற ஒரு ஸ்ரீகிராமத்தில் இருந்து கொண்டு இந்த உபன்யாசத்தை விஜாபிச்சுட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அடியவங்கள் வந்தேரிகள் தான், எங்களுக்கு பிராச்சீனமா இந்த ஊர் கிடையாது. பட் பெருமாள் சங்கல்பத்துல இந்த ஊர்ல இருந்து கொண்டு ஒரு சின்ன வேதபாடசாலை, ஒரு கோஷாலை இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஊர்ல பிராச்சீனமா இருந்தவா இருக்கிறவா வந்து கச்சி கிடாம்பி ஆத்திரேய கோத்திரத்தை சேர்ந்தவா. அவெல்லாம் கிடாம்பி அப்புள்ளாருடைய வம்சம்னு சொல்றான், தேசிகனுடைய மாமாவனுடைய வம்சம். இங்க வேங்கடாதுரை சுவாமி வெளியிருந்த பெரிய மகான், பல யாகங்கள் பண்ணியிருக்கார். அந்த வம்சமே ஒரு பெரிய உத்கிருஷ்டமான ஒரு வம்சம். அந்த வம்சத்துல அவதரித்தவர் கிடாம்பி அப்புள்ளார் சுவாமி. அவருடைய மருமான் வேங்கடநாதன் என்கிற அந்த குழந்தைக்கு மொத்தமும் விஷயங்கள் சாதிச்சிருக்கார். அதுவும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய கிருப்பையை முன்னிட்டு காஞ்சிபுரத்துக்குள்ள ஆசிரியன் பிறகு இந்த குழந்தை விலட்சணமா இருக்கு. காலக்ஷேப கோஷம் நடந்துட்டு இருக்கு, நடந்து நம்ம காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார். இந்த குழந்தையை பார்த்தோன்னு காலக்ஷேபம் வந்து போயிடுது. அப்படி எல்லாருக்கும் அவ்வளவு அட்ராக்டிவா தேஜஸ்வியா ஒரு குழந்தை வந்தா இல்லையா, அதை பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்க விட்டோம்னு கேட்டா உடனே எல்லாருக்கும் தெரியல, ஏன்னா மெய்மறந்து போயிட்டா அந்த டிவைன் பிரசன்ஸ்ல. அப்ப அந்த குழந்தையை அதையும் எடுத்து கொடுக்க பிரதிஷ்டாபித வேதாந்தன்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதை ஆசீர்வாதம் பண்ற அந்த குழந்தைதான் நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி பல விதமான பெருமைகளை வாய்ந்தவர், இதர வாதிகளை எல்லாம் ஓட ஓட விரட்டியவர், தம்முடைய வாத திறமையினால ஓட ஓட விரட்டியவர், சித்தாந்தத்தை நன்றாக ஸ்தாபனம் செய்தவர். ஸ்ருத பிரகாஷிகா என்கிற ஒரு வியாக்கியானம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருத பிரகாஷிகான்னு ஒரு வியாக்கியானம் சுதர்சன சூரி அவர் சாதிச்சது. அதாவது அவர் சாதிச்சதுன்னு சொன்னா அவரே சொல்றார், கேட்டதை எழுதி வச்சது. ஸ்ருத்தத்தை பிரகாஷிப்பிக்கின்றேன், நான் எதையெல்லாம் கேட்டேனோ அதையெல்லாம் பிரகாஷிப்பிக்கின்றேன், குருமார்களிடம் கேட்டதையெல்லாம் அடியேன் பிரகாஷிப்பிக்கின்றேன்னு பெரிய விஸ்தாரமான கம்பீரமான ஒரு கிரந்தம் அது. அதெல்லாம் முன்ன விஜயாபிச்ச மாதிரி இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நாம குழந்தைகளை தயார் பண்ணணும். ஏதோ காரணத்தினால ஒரு 2-3 தலைமுறையா ரொம்ப சம்பிரதாயத்துலேருந்து ரொம்ப விலகி போயிட்டோம், ஞான பாகத்திலேருந்து குறிப்பா. திருப்பி நாம என்ன பண்ண கேட்டா பசங்களை தயார் பண்ணணும், அதை முதல்ல விஞ்ஞாபிச்சுக்கிறேன். அப்பதான் அவளுக்கு ஒரு அடியனுக்கு தான் தோணும், அவளுக்கு அதுதான் திருப்தியா இருக்கும். அடியன் யோசிச்சுப்பேன், ஒன்னும் வாசிக்கம் அவள் இடத்துல போயிருந்தா நம்ம அவளை போற்றி போற்றி இல்லது சுவாமி இன்னும் நூற்றாண்டுன்னு சொல்றோம்னா, ஏப்பா இந்த கிரந்தம் எதுக்குனே அதை வாசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா கிரந்தமா அப்படின்னு கேட்டோம் வச்சுக்கோங்கோ போச்சு. அதனால நாம இந்த ஞானத்துக்கு உண்டான பரிசிரமத்தை நம்ம கண்டிப்பா படணும். அதை நம்ம வந்து காலக்ஷேபமா கேட்கணுன்றது ஒண்ணு, நமக்கும் வாசிக்கிறதுக்கு ஒரு யோகியத்தை நாம தயார் பண்ணிக்கணும். சரி, இப்ப அரியனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னு சொன்னா, பிள்ளையந்தாதிலிருந்து உய்யும் வகையில்லை உத்தர வேதியுள் வந்துதித்த செய்யவன் மேவிய சீர் அருளாதை சிந்த செய்யும் மெய்யவனந்தை ஈராமானுஜன் அருள் மேவி வாயும் ஐயன் இளங்கு தூக்குள் பிள்ளை ஆய்ந்த பொருளன்றியே என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடியன் விஞ்ஞாபிக்கணும். அதுதான் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட். இப்போ உய்யும் வகையில்லை உத்தர வேதியில் வந்துதித்த செய்யவள் மேவிய சீர் அருளாரை சிந்த செய்யும் மையவன் எந்தை இராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் இளங்குதோபல் பிள்ளை ஆய்ந்த பொருளன்றியே. இது பிள்ளையந்தாதின்னு ஒரு பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை சாதித்தவர் நயினாராச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரன் குமாரவரதன் அவர் திருநாமம் இருக்கு. அவரோட தனியந்தா சீதாதோபல் பிள்ளையந்தாதி என்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாழ்நிலைக்கு மொழிந்தான். ஏறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீதாகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. நமக்கு அந்த திருவடிதான் துணை. எந்த திருவடி? சீராகிய வரதாரியன். வரதாரியன் யாரு? சாக்ஷார் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரும். இவர் என்ன பண்ணார்? சீரார் தூப்பல் பிள்ளை அந்தாதி, தூப்பல் பிள்ளையினுடைய அந்தாதி. ஏன்னா பிள்ளை அந்தாதின்றக்கு என்ன? பிள்ளை அந்தாதின்றக்கு வெறும் பிள்ளைனா என்னன்னு கேட்டா சீரார் தூப்பல் பிள்ளை. தூப்பல் பிள்ளை யாரு? வேதாந்த தேசிகன். சீரார் அவருக்கு ஒரு ஏற்றம். அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகனை பற்றி ஒரு அந்தாதி. அந்தாதின்னு சொன்னா அந்தமே ஆதியாக அமையும். ஒரு பாசுரத்தினுடைய அந்தம் கடைசி, அந்தம்னா கடைசி, கடைசி பதமானது அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பமாக அமையும். இப்ப பார்த்தோம்ல, மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலதூடிய தொண்டருள் மாறன் துணையடைக்கு வாழ்வு இவக்கும் ராமானுஜமுனி வந்த போற்றும் சீமையன் எங்கள் தூப்பல் பிள்ளைவாதமன் சென்னியதே சென்னியதே அப்படின்னு முதல் பாசுரம் முடியாது. அடுத்து இரண்டாவது பாசுரம் சென்னி வணங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சென்னி சென்னி வணங்க, இது மாநிலத்தீர் நமக்கேன்னு முடியறது. அடுத்து மாநிலத்தோதியன் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஓர் புகழன்றி உய்வில்லையே அப்படின்னு முடியறது மூன்றாவது பாசுரம். நான்காவது பாசுரம் உய்யும் வகை இல்லைன்னு அழகா. இதான் அந்த அந்தாதியுடைய சிறப்பு. என்று செழுந்தமிழால், தமிழுக்கு ஏற்றம், செந்தமிழ் தமிழ் மொழிக்கு ஒரு ஏற்றம் உண்டு சம்ஸ்கிருதத்தை போல. நல்ல தமிழினால நேராக வேதாந்த தேசிகர் தாழ்நிலைக்கு மொழிந்தான். இப்ப நம்ம கூட ஸ்துதி பண்றோம், படியனு கூட பகவான் அனுகிரகம் பண்ணா வச்சுக்கோங்க. சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்றாங்கன்னா உட்காந்து தேசிகம் பத்தி பத்து பத்தியும் எழுதிடலாம். ஆனா ஒரு 600 வருஷம் கடந்து இப்ப உட்காந்து எழுதுறோம். அவர் அப்படி இல்லை, குமாரரா அவதரிச்சார், அப்படியே அனுகிரகம் அங்கேயே பாசுரத்தை எழுதினார். சுவாமி தேசிகனிடத்துல அப்படியே திருவடிக்கு சமர்ப்பித்தார். நேராக வேதாந்த தேசிகர் தாழ்நிலைக்கு மொழிந்தான். ஏறார் மறைப்பொருள்லாம் எடுத்து உலகுயவே, மறையில் இருக்கக்கூடிய பொருள்லாம் எடுத்து நம்ம அழக சூக்ஷமான விஷயங்கள்லாம் சொல்லி விஞ்ஞாபிச்சு அதன் மூலமா. இதுல ராமானுஜன் விட்டு இருந்த அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன் சொல்லலாம். அங்கேயும் திருவரங்கத்தில் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நேர பாஷ்யக்காரரை ஸ்துதி பண்ணாம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், என்ன முன்னாடி விஷயங்கள், பிராட்டி பெருமாள்ல ஆரம்பிச்சு ஒரு ஒரு ஆச்சாரிய ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் சொல்லி அவர்கள் மீது பக்தியுடைய இந்த ராமானுஜன் அந்த ராமானுஜனை பத்தி ஒரு ஸ்துதி ரொம்ப அழகா. ஊமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த வீராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. என்ன பாஷ்யக்காரரை பத்தி புகழ்ந்தா கண்டிப்பா சுவாமி தேசிகருக்கு பெரிய திருவுள்ளம் மிகவும் உகக்கும். அதனால அதுலேருந்து ஒரு பாசுரத்தை சொன்னா வச்சுக்கோங்க, சுவாமி தேசிகனுக்கு ஒரு உகப்பு அதிகமாகும் நினைச்சிட்டு அரிய நதியை விசாரிச்சேன். சோ பூமன்னு மாது பொருந்திய மாதன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்திருந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்தவி ராமானுஜன். அங்க பூமன்னு மாது பிராட்டி, பொருந்திய மாறன் பெருமாள் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ஒரு ஒரு சம்மந்தத்தையா அழக ஏறிட்டு காண்பித்து அப்படிப்பட்ட பாஷ்யக்காரரை அவனுடைய திருநாமங்களை நாம் போற்றுவோம் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு ஒரு சைலின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில், ஒரு நடை. அதே மாதிரி இங்கே நாம் பார்த்தோமே ஆனால் பிள்ளையந்தாதியில் முதல்ல எடுத்தவொடனே மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்தரை மார்பினந்தால் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடிக்கு வாழ்வுக்கும் ராமானுஜமுனி ஒன்று போட்டும் சீமை. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே அந்த பதங்கள் தான். மாமலர் மன்னிய மங்கை பூமன்னமாது மார்பினன் மகிழ்ந்தரை மார்பினன்னு அங்கே பூமன்னமாது சொன்னாரோட சாதி. அதே மாதிரி இங்க குருந்திய மார்பன் இங்க மகிந்தரை மார்பன் ஆரம்பிச்சு மாறன் துணையடிக்கு அங்க புகைமலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்திருந்தவன் இங்க மாறன் துணையடிக்கு வாழ்வை யுகக்கும் இராமானுஜமுனி அங்க பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஜன் அதற்கு மேல சுவாமி தேசிகன் வன்மை போற்றும் சீர்மையன் எங்கள் தூப்பல் பிள்ளைன்னு அந்த சம்பந்தத்தை அழகா கொண்டு வந்து இங்க காண்பிக்கிறார். சுவாமி தேசிகனுக்கு வரதனிடத்தில் அவ்வளவு பிரீத்தி. வைகுண்ட வாசேபி நமேபிராஷகன் சாதிக்கிறார். ஸ்ரீ வரதராஜ நித்யாசத்துல சுவாமி சாதிக்கிறார், அப்பா வரதராஜா இது எனக்கு சித்தமாக இருக்குமே ஆனால் எது அப்படின்னு கேட்டா உன்னுடைய பிரசீதம், அதாவது நீ உன்னுடைய பிரசாத மனதில் நிற்குமே ஆனால் தொம்சேத் பிரசீதசி தவாஸ்மி சமீபத்தேத், நான் உன் அருகில் இருக்க வேண்டும், உன்னுடைய கருணை என் மீது இருக்க வேண்டும், உன்னிடத்தில் எனக்கு பக்தி இருக்கணும், குற்றமற்ற பக்தி. துவையஸ்தி பக்தி ரணகா கரிசேல நாத. அதற்கு பிறகு முக்கியமான போட்டுண்டர், எதி தாசஜனிய தாசஜனக துதியா துதியக சம்சிஜ்யதே, உன்னுடைய தாசர்கள் உன்னுடைய பாகவதர்கள் என்னோடு கூடு அல்லது அவர்களோடு கூட எனக்கு அந்த அடியார் குலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமையானால் சம்சார ஏஷக ஏஷக சம்சாரக பகவன் அப்பவர்க்க ஏவ, நான் இங்கேயே இருந்துடுறேன், இங்கேயே தெரிஞ்சிருக்கு என்ன குறைன்னு சொல்ற மாதிரி நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறேன். பின்ன திருப்பியும் ஒரு பாசுரத்துல நிரந்தரம் நிர்விஷதஸ்பதீயம் அஸ்பஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்யம் ஷபே வாரணசீலநாத வைகுண்ட வாசேபி நமே விலாசக. பகவானே வரதனே, அந்த வைகுண்ட மாசத்திலும் அடியனுக்கு எந்த விதமான அபிலாஷம் இல்லை. எப்பன்னா இப்படியே நிர்விஷதஸ்பதியின் நிரந்தரம் இங்கிருந்து கொண்டு இந்த திருமேனி அழகு இருக்கோம்னோ அதை அனுபவிக்கப்படுகின்ற எனக்கு இங்கேயே இருந்துடும்பா, வைகுண்ட மாசம் கூட ரொம்ப சுவாரஸ்யம் ஒன்றும் படலை அப்படிங்கிறது. அப்படி வரதன் மேல அவ்வளவு ஈடுபாடு, அந்த வரதனையும் கிருஷ்ணனாக பாவித்தவர், அந்த வரதனையும் கண்ணனாக பாவித்தவர் கோபாலகிருஷ்ணத்தை கூட அங்கதான் சந்திச்சுதா சொல்வா பிரிவா. அந்த மாதிரி அந்த வரதனுக்கு ஒரு சுதி பண்ண சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ வரதராஜ பிரஜாசத்து நியாச தசகம் அந்த வரதனிடத்துல பண்ணதாதான் நம்முடைய சம்பிரதாயம். அப்படி சொல்லிச்சு அந்த முதல் பத்தியத்துல சாதிக்கிற திரத சிகரே சீன்னா சத்மவான் பத்மயோனேஹே அப்படின்னு சாதிக்கச்சு அந்த காஞ்சிபுரத்துக்கினுடைய மகாத்மியம் இருக்கணும், அத்திகிரி மகாத்மியத்தை கொண்டு எப்படி பிரபன் செய்த வேள்வியில் பகவான் தோன்றினான், தோன்றி அந்த ஹபிசை ஸ்வீகரித்துக் கொண்டு அங்கேயே அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தொள்ளி நான் உத்தரவேதி, உத்தரவேதி சம்ஸ்கிருத பதமே அது உத்தரவேத்யாம் அப்படின்னு அதில் தோன்றினான். அதான் வந்து உதித்த, முதல்ல வந்துட்டார் எங்க பக்கத்திலேயே வேகாசேத ஸ்தோத்திரம் பாடினார்னோ அங்க வந்துட்டார். முதல்ல அங்க வந்து யத்தோக்தக்காரியா இருந்து கொண்டு அணையாக இருந்து கொண்டு சரஸ்வதிய மேல வரவிடாம தடுத்துட்டு திருப்பி இங்க ஒரு அவதாரம். ஏகம் வேகவதி மத்தியே அஸ்தி சைலேஷே திருஷ்யத்து உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமஹான்னு இங்க உபாயம் அங்க பலம், வேகாசேத்துல உபாயமா இருக்காரு, இங்க வரதன் வந்து பலமா இருக்காரு. சோ வந்து உதித்த பிரம்மா யாகம் செய்த அந்த உத்தர வேதியில் வந்து உதித்து யார் செய்யவள் மேவிய சீர் அருளாளர். செய்யவள் மேவிய, செய்யவள் செம்மையை குறிக்கிறது, சிவந்த நிறமம் உள்ள பிராட்டி, நித்திவாசம் செய்ய பெறுவருமான சீர் அருளாளர், சிறப்புற்ற சிறப்புள்ள பேரருளாளர் அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார்ன்னு அங்க தமிழில் அழகா ரொம்ப அழகா பத்தியம் பண்ணார். இந்த பிராட்டி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு அவளை ஸ்துதி பண்ணார், அவளுக்கு நிகிரகமே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம், நிகிரகம்னா கோபிச்சுக்கிறது, அனுகிரகம்னா அருள் புரியுது. பிராட்டிக்கு ஒன்று தெரியாதான், என்ன தெரியாதுன்னா கோச்சிக்கே தெரியாதான், நிகிரகத்தை காட்ட தெரியாதான் குழந்தைகள் இடத்துல நம்ம இடத்துல. அவளுடைய அந்த திருக்கண் நோக்கு தான் பகவான் நம்ம மேல கருணையை வைக்கிறதா, கருணையை அவனுக்கு நம் மீது கருணையை காட்டும்படி செய்கின்றது, அவனை நம் மீது கருணாவானாக ஆக்குகின்றதுன்னு வச்சுக்கலாம். சரி, பகவானுக்கு இயல்பா கருணை கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. பிராட்டியே வந்து அவனிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட என்ன பண்ணலாம், வந்து தன்னடியார் திறத்துக்கு தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பது போலும். ஸோ பெருமாளுக்கும் சுவாபாவிகமாகவே கருணை உண்டு. இது பட்டிமன்றம் போட அழகாக நம்மளாம் அனுபவிக்கலாம். கோதா பிராட்டியை பற்றி ஸ்திதி பண்ணச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த மாதிரி வந்து வாசாலயந்தி வசுதே ரசிகா சிலோகி நியூனாதிகத்துவம்னு வந்தவால என்ன பண்ணாலா, பொன் பக்கம் ரெண்டு பேர் பிள்ளை பக்கம் ரெண்டு பேர்னு எல்லாம் என்ன பண்ணா, எல்லாம் இவன் பிள்ளையைதான் கொடுத்து வைத்திருக்கின்றான், பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு பெருமாளுடைய குணங்கள் பிராட்டியோட குணங்கள் கோதையனோட குணங்கள்னு ரெண்டு கோஷ்டியும் அழகா பிரிஞ்சுட்டு என்ன பண்ணாலும் அழகா வாசாலயந்தி வசுதே ரசிகா சிலோகி இந்த மாதிரி பெருமாளுக்கு இயல்பாகவே உண்டா, பிராட்டிக்கு உண்டாங்கட்ட, ரெண்டு பேருக்கும் இயல்பாக உண்டு. ஆனா இவனுக்கு நிர்வாக காரியம் இருக்கு, அவளுக்கு அந்த இது கிடையாது. வெளி லோகத்தை சமாளிக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு கிடையாது. எனக்கு தெரியாது, நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. பெருமாள் பண்ணானா பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மந்திரிகள்லாம் பாக்குறா, பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஒழுங்குமுறை வேணும், ரேண்டமா ஆக்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றானா, கோபக்காரனா அப்படியே காமிச்சுண்டு, அதற்கு பிறகு அவனே ஒரு வழியை ஏற்படுத்தி உபாயத்தை அனுஷ்டிக்க வச்சுட்டு அவன் சீகரிக்கின்றான் நம்மைன்னு நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி அனுபவிக்கிறார். பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சீர் அருளாளர் பேரருளாளன் வரதன் எதையும் கொடுப்பதற்கு சித்தமா இருக்கின்றான். வரம் ததாதி இது வரதஹ பிரணதார்த்தி ஹரஹ, பிரணத ஆர்த்தி ஹரஹ, ஆர்த்தினா துக்கம், ஹரதி இது ஹரஹ, ஹரிசப்தம் அதை உற்பத்தி தான். தன்னை சரணம் அடைந்தவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்குபவன், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னா இல்லையா. அதனால என்ன பண்றானா, சீர் அருளாளர் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்குறான். ஏன் பாபங்களை எல்லாம் போக்கணும்னா, அந்த பாபங்கள் தான் நமக்கு தடையா இருக்கு. இப்போ நாம மோக்ஷத்துக்கு போய் பகவானுக்கு குற்றமில்லாத கைங்கரியம் பண்ணி அவனையும் பிராட்டியோடு சேர்ந்து அவனையும் நித்தியசூரிகள் அங்க இருக்கக்கூடிய பாகவதர்கள்லாம் அனுபவிக்காதவாறு நம்முடைய பாபங்கள்லாம் தடுக்கிறது. இந்த பாபங்களை எப்படி தடுக்கும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய இந்திரியங்கள் மூலமா தான் அவைகள்லாம் தடுக்கும். அப்ப பகவானுக்கு சீற்றம் என்ன பண்ணுவான்னா, நம்ம இந்த இந்திரியங்களோட சண்டை போடச்சே அவன் ஒன்னும் கண்டுக்க மாட்டான், விட்டுடுவானான், இவனா வந்துட்டு போறான் அப்படின்னு விட்டுருவானா பகவான். அது ஆழ்வார் வந்து ரொம்ப அழகா சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல ஒரு பதிகம் வந்து ஏழாம் பத்துல இந்திரியங்களுடைய அந்த அவைகளுடைய பலவத்தா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு, உன்னிலாவிய ஐவரால் குமையேற்றி என்னை உன் பாத பங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னும் எண்ணுகின்றாய் அப்படின்னு சொல்ற. ஏன்பா நாங்க நலிஞ்சின்னு இருக்கேன், இந்திரியங்கள்லாம் வந்து என்ன இந்த பாடுபடுத்துறது, நான் நெளிஞ்சுட்டு இருக்கேன், எப்படி நெளிஞ்சு போயிட்டு இருக்கேன், நீ இன்னும் நலியட்டும்னு விட்டுட்டியப்பா எப்படி அப்படின்னு, என்னிலா பெருமாஜனே இமையவர்கள் எத்தும் உலகம் ஒன்றுடைய அண்ணலே அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே, நீ தான் என்னை ஆளணும், இந்த இந்திரியங்கள்லாம் இப்ப என்ன ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கு, அதனால நீ வந்து இவைகளை எப்படியாவது நான் இவைகளை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற அழகா அங்க சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல வந்து அகற்றி நீ வைத்த மாயவல் ஐம்புலங்களாமவை நன்கறிந்தனன் அகற்று என்னையும் நீ அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டாய். இப்ப இது சிறிவரமங்கை வாணனை அந்த பாசனத்தை சாதிக்கிறது. என்னை உன்னிடத்திலிருந்து அகற்றுவதற்காக நீ இந்த ஐம்புலன்களோடு என்னை கோர்த்து விட்டாய். நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு இப்போ ஏன் இந்த உடம்பு கிடைச்சது. இந்த உடம்பு கிடைச்சது ஏன்னா உன்னை விட்டு பிரியறதுக்காக தான். இதன்படியே நான் போயிட்டு இருக்கேன். இப்போ இனியா முறாமைன்னு அங்க சாதிக்கிறாரோ திருவிருத்தத்துல, என்னின்ற யோனியுமாய், அந்த மாதிரி அழுக்குடம்பும் நம்ம பிறந்து நம்ம பகவான்ட்டு பிரிஞ்சு போயிட்டோம். அகற்று என்னையும் நீ அரும் சேற்றில் வீழ்த்தி கண்டாய், நீ தான் இதை பண்ண, நீ தான் அந்த இந்திரிய சேர்க்கையெல்லாம் கொடுத்து என்னை எப்படி சேர்த்துல தள்ளி விட்டுட்டேப்பான்னு பகவானிடத்தில் நீ தான் என்ன காப்பாத்தணும், நீ தான் என்ன காப்பாத்தணும், வீழ்த்தி கண்டாய்ன்னு சொல்லிட்டு இந்த இந்திரியங்கள் என்ன ஜெயிக்க முடியாது. வானூர்ல வந்தவர்க்கும் வருண்டு, எல்லாருக்கும் வரும், பிரம்மாலிருந்து எல்லாருக்கும் இந்திரிய சம்பந்தம் உண்டு, எல்லாருக்கும் குண சம்பந்தம் உண்டு, எங்களால் அவைகளை போராடி ஜெயிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய அருள் என்னன்னு கேட்டா, இந்திரிய ஜெயத்தை கொடுக்கணும். இந்திரிய ஜெயம் ஏற்பட்டுறதுனாலே பாபங்களை விலகிருத்து நடத்தும், பகவானுக்கு குற்றமற்ற கைங்கரியத்தை பண்ணலாம். அதனால சீரருளாவது சிந்தை செய்யும் தியானம் செய்யும் நடத்தம். மெய்யவன் எந்தை இராமானுஜன், மெய்யவன சத்தியசீலர் அர்த்தம், எந்தைனா எமக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய யார், இராமானுஜன். இராமானுஜன் யாரு, ஸ்ரீ பாஷ்யக்காரர். இராமானுஜன் அருள் மேவி வாழும், அவனுடைய கடாட்சத்தையே பற்றி வாழ்கின்றவர் நம்முடைய வேதாந்த தேசிகர் வாழ்ந்தவர். சங்கல்ப சுரியோதத்தில் வெளிப்படுத்துகின்றார், நான் பாஷ்யக்காரருக்கு சிஷியனாக இருக்க பிறக்கிறதுக்கு அன்னைக்கு கிடைக்கல, ஆனா அந்த நாடகத்துல ஒரு வியாஜத்தை வச்சிருந்து பாஷ்யக்காரருக்கு சிஷ்யவிருத்தி பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா பாஷ்யக்காரங்கள் அவ்வளவு ஒரு ஈடுபாடு, அவ்வளவு ஒரு பக்தி சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு. இராமானுஜன் அருள் மேய்வு வாழும், அவருடைய கடாட்சத்தையே பற்றி வாழ்கின்ற ஐயன் இலங்கு தூக்குள். ஐயன்னு சொன்னா அந்த இந்த இலங்கு தூப்பல் பிள்ளை ஆய்ந்த மொத்தத்துக்கு என்ன அர்த்தம், பிராமண சிரேஷ்டராய் விளங்குபவராக இருக்கக்கூடிய அந்த தூப்பல் பிள்ளை வேதாந்த தேசிகன் ஆய்ந்த பொருள் அன்றி, அவர் ஆராய்ந்து கூறிய பொருள் அன்றி உயும் வகை நமக்கு வேறொன்று கிடையாது. அந்த சாரார்த்தங்கள் இருக்கணும். ஸ்ரீமத் ரகசிய பிரதேசம் மாற்றம் அனைவரும் கற்கலான்ற ஒரு மிக பெரிய ஒரு காரண்யம் சுவாமிக்கு, மகத்தான ஒரு காரண்யம். அதை கொண்டு ஸ்ரீமத் ரகசியத்தை சாரமையிடும். அதுக்கு முன்னாடியே சின்ன ரகசியங்கள்லாம் அவ்வளவு ஒரு கருணை, சின்ன சின்ன கிரந்தங்கள் சுவாமி சாதித்து அவ்வளவு சாதித்து சொல்லியிருக்கிறார். எல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நம்மை உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்காக தான். நம்மை உஜ்ஜீவிக்க வேறு வழி இல்லை, எங்கேயும் போய் நம்ம தேட வேண்டாம். எவ்வளோ லிட்ரேச்சர் இருக்குது, அதை படிப்போம் இதை படிப்போம்னு தேவையில்லை. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றா சின்னலே ஆரம்பித்து லகுவாக ஆரம்பித்து மேலே மேலே மேலே வாசி வந்தாலே நமக்கு எல்லா விதமான தெளிவும் ஏற்பட்டு பகவான் மீது அவன் திருவடி மீது நமக்கு அளவில்லாத ஒரு பக்தி ஏற்படும். சரணாகதி பண்ணி மோட்சத்தையும் பெற்று நாம் ஸ்ரீவைகுண்டம் சென்று அவனுக்கு குற்றமில்லாத கைங்கரியத்தை பண்ண முடியும். அல்ல அர்த்தத்தை பார்த்தோம்னா, இப்போ பிரம்மாவினுடைய அஸ்வமேத யாக வேதியில் அவதரித்த பெருந்தேவி நாயகனான பேர் அருளாளன்ற கண்ணனோ, அவனையே எப்பொழுதும் தொழும் பெருமையை உடையவரான ஸ்ரீ பாஷ்யக்காரர், அவருடைய கிருபையே தமக்கு ஆதாரமாக கொண்டு வாழும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன். ஏன்னா அப்பயே பண்ணது, வாழ்ந்தன்னு சொல்ல வாழும், அவருடைய விபவ அவதாரத்திலேயே பண்ணது, விபவ தசையிலே பண்ணது. வாழும் ஸ்ரீ தேசிகன் தம் சூக்தியில் அருளி செய்த அர்த்த விசேஷங்களே நமக்கு சாரமும் உஜ்ஜீவிக்க சாதனமும் ஆகும். வேற எந்ததும் கிடையாது. பிள்ளையாய்ந்த பொருள் அன்று ஏ சொன்னதுனால வேற எதுவும் கிடையாதுன்னு தாத்பரியம் இருக்கு. என்ன ஒரு விசேஷம் சொன்னா, சீர் அருளாளவே சிந்தை செய்யும்ன்றது ரெண்டு பேருக்கும் பொருந்தும். பாஷ்யக்காரோட சீர் தன்வியக்கச்சே பாஷ்யக்காரர் இருக்கு, தனியா பார்க்கச்சே வேதாந்த தேசிகருக்கும் அந்த தாராளமா பொருந்தும். ஏன்னா ரெண்டு பேருமே தன்னுடைய தங்களுடைய திருவாரத்தின் போது யோகத்திலும் சரி விஷயமா இருக்கிறது பேரொருளாளன் தான், அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் தான். அதனால அந்த பேர் அருளாளவே சிந்தை செய்யும்ன்ற அந்த தொடரானது ராமானுஜருக்கும் பொருந்தும், சுவாமி தேசிகனுக்கும் பொருந்தும். ரொம்ப அழகா சமத்காரமாக இந்த பாசுரத்தை சுவாமி அவருடைய திருக்குமார வரதாச்சாரியர் சாதித்தள்ளிருக்கிறார். இதை நம்ம அடியனுக்கும் ஒரு சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலமா உங்களுக்கும் அந்த அர்த்த ஸ்பூர்த்தியானது ஏற்பட்டுட்டும், அது உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த சமயத்தில் இந்த தேசிக பிரபந்த புஸ்தகத்தை லிப்கோல போட்டிருக்க புஸ்தகம் உரையாசிரியர் உபய வேதாந்தி வங்கீவரம் நவநீதன் சுவாமி ஸ்ரீராம தேசிகாச்சார சுவாமி அவருடைய வியாக்கியானத்தை தழுவிதான் அடியன் இந்த இதை உபன்யாசத்தை விஞ்ஞாபிச்சேன். அவன் எல்லாரையும் மனசுல ஸ்மரிச்சுண்டு தண்டவத்து பிரணாமங்களை தெரிவிச்சுண்டு மறுபடியும் இந்த உபன்யாசத்தை அடியனுக்கு பண்ண சொல்லி விஞ்ஞாபிச்ச ஸ்ரீவத் சுவாமி அவருக்கு ஒரு கிருதஜதை. இதை எல்லாரும் கேட்கிறவாளுக்கும் அவ திருவடியில் அடியனுடைய பிரார்த்தனை கிருதஜ்ஞம் தெரிவிச்சுண்டு இந்த லகு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தோஷங்கள்லாம் பொறுத்துக்கணும், தோஷா க்ஷந்தவ்யா என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அடியன் டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன் கவிதார் கேகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. சீரா துப்புல் திருவேங்கள் முறையான் திருவடிகளே சரணம். Thank you.